சொர்க்கம் மதுவிலே, சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதி வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் காதல் ஒரு கீதம் அதை கண்டேன் ஓரிடம் போனாள் அவள் போனாள் நான் பார்த்தேன் ஓரிடம் காதல் ஒரு கீதம் அதை கண்டேன் ஓரிடம் போனாள் அவள் போனாள் நான் பார்த்தேன் ஓரிடம் குடிக்கிறேன் அழைக்கிறேன் சைரசம் ஊற்றி மனத்தீயை அணைக்கிறே செவ்வாயிரள் பெண்ணில் என